முதலாவது நாள். தகப்பனின் பாசம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ரிக் வான் பீக் என்பவர் அமெரிக்காவின் மிக்சின் மாகாணத்தில் வசிக்கிறார். அவருடைய மனைவியின் பெயர் மேரி. அவர்களுக்கு மேடிசன் என்ற மகள் பிறந்தாள். அவளுக்கு மூளை மற்றும் நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டதால் அவள் எப்போதும் படுத்த படுக்கையாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2008 வரை ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் குடித்து கொண்டிருந்த ரிக்வான் குடிப்பழக்கம் உடையவராகவும் இருந்தார். தன் மகளுக்காக நீண்ட நாள் வாழ வேண்டுமென தீர்மானித்து இந்த கொடிய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு ஓட்ட பந்தயங்களில் பங்கெடுக்க பயிற்சிகள் செய்ய ஆரம்பித்தார். அதற்கு தன்னுடைய மாற்றுத்திறனாளி மகளையும் ஜோடி சேர்த்து கொண்டார். படுக்கையில் கிடக்கும் அவள் எப்படி ஓட முடியும்? எனவே அவளுக்கென்று விசேஷமான 3 சக்கர நாற்காலி, படகு ஆகியவற்றை செய்தார். ஓடும்போது 3 சக்கர நாற்காலியில் அவளை படுக்க வைத்து அதை தள்ளி கொண்டு ஓடுவார். நீந்தும் போது அந்த படகில் அவளை படுக்க வைத்து படகின் கயிறை தன்னுடன் இணைத்து கொண்டு நீந்துவார். மிதிவண்டி ஓட்டும் போதும் 3 சக்கர நாற்காலியை மிதிவண்டியின் பின்பக்கத்தில் இணைத்துக் கொள்வார். இதுவரை இருவரும் சேர்ந்து 70க்கும் அதிகமான போட்டிகளில் கலந்துள்ளனர். சில நேரங்களில் ஓடும்போது அவளை சுமந்து கொண்டும் ஓடுவார். ஒரு முறை ட்ரைத்லத்தான், அதாவது சைக்கிள், மிதிவண்டி, நீச்சல், ஓட்டம் என 3 குறிப்பிட்ட தூரம் ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டிய போட்டியில் மகளுடன் கலந்து கொண்டார். தன் ஊனமுற்ற மகளுக்கு இவர் காட்டின பரிவையும் கரிசனையையும் பார்த்த பத்திரிகையாளர்களும் பார்வையாளர்களும் இந்த 100 ஆண்டின் தகப்பனார் என பெயர் சூட்டி ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டனர். அப்பொழுது அவர், வெளியிலுள்ள காற்று வேகமாக அவளது முகத்தில் படுவதையும் தலைமுடி பறந்து முகத்தில் விழுவதையும் அவள் அதிகமாக விரும்புவாள். நான் அவளை அதிகமாக நேசிப்பதால் அவள் என்னுடைய இதயம், நான் அவளுடைய காலாக இயங்குகிறேன். என்னை காட்டிலும் மேடிசன் தான் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல குழுவாக இருக்கிறோம் என்றார். இந்த உருக்கமான பதில் அநேகருடைய வாழ்க்கையை தொட்டது. மாற்றுத்திறனாளியான தன் மகளுக்காக அநேக நாட்கள் வாழ வேண்டுமென்று கெட்ட பழக்கங்களை விட்டு அவளையும் தன்னோடு சேர்த்து கொண்டு விளையாட்டு வீராங்கனையாக மாற்றிய தகப்பனின் அன்பை என்னவென்று சொல்ல முடியும்? நம்மில் அநேகர் கூட மாற்றுத்திறனாளியோ அல்லது சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காகவோ அநேக நாட்கள் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் அல்லவா? உலக பெற்றோராகிய நாம் நம் பிள்ளைகளை இவ்வளவு அதிகமாய் நேசிப்போமானால் பரம தகப்பன் நம்மேல் வைத்திருக்கும் பாசம் எவ்வளவு பெரிதாயிருக்கும்? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் நமக்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் நம்மேல் அன்பு கூர்ந்தார் அல்லவா? கிறிஸ்து நம்மேல் வைத்த பாசம் பெரியது. தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மை ரச்சித்தாரே. அவருடைய அன்புக்கு ஈடாக நாமும் அவரை நேசிக்க வேண்டும் அல்லவா? நாம் அவரை நேசிப்போமானால் நான் அவளது காலாக இயங்குகிறேன் என்று அந்த தகப்பன் சொன்னது போல, நாம் கர்த்தருடைய காலாக சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு செல்லவும் நாம் அவருடைய வாயாக கஷ்டத்திலும் பாடுகள் மத்தியிலும் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் வியாதி படுக்கையில் இருப்பவர்களுக்கு நம் கைகளினால் உதவிகள் செய்யவும் வேண்டுமல்லவா? அநேகருடைய வாழ்க்கையை தொடுவதற்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய அன்பினால், நம்முடைய ஆறுதல் வார்த்தைகளினால் மற்றவர்களை தொடுவோமா? கர்த்தரிடம் கொண்டு வருவோமா? கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுவோமா? அமேன், அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவர் சொல்லுகிறது, எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், எண்ணில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளையை இவ்வளவாய் நேசிக்கும் போது, தாய் மறந்தாலும் தகப்பன் கைவிட்டாலும் எங்களை விட்டு விலகாத, எங்களை உள்ளங்கையில் வரைந்து எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பன் நீர் எங்களுக்கு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துவின் கரங்களாக, கிறிஸ்துவின் கால்களாக, கிறிஸ்துவின் வாயாக எங்களை பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.